రమానుదయాత్మ జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తవితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయవ తయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్తనఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్సదంఘ్రీయుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్తమహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వాత్సదంతి సతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైతినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియ వన్పురునెండ్రుం అరుమరై అంగాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருவோர் பேணும் இனத்தார எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவினேன் என்று சரஹோகன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமாபிகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆழ்ந்த பெரும் சீரார் சரஹோகன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் தேராத உள்ளம் பெறா வாஞ்சிகளும் சோலை மதிழரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்று முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இகத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் நெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையருகோன் யாழின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சயதிராடப்ந்து தேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்தஷட்ஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிரசூர்யுக்தகாரக்ரமாத் வ்யாகுர்வன் நிகவாந்தலக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம்வரேண்யம் சதகோபதூக்தே சஹஸ்ரசத்சங்கிட பாஷ்யதாரம் சதாரிணாமானமஹம் ப்ரபத்யே. இப்போது திருவாய்மொழியிலே இரண்டாம் பத்திலே எட்டாவது திருவாய்மொழி அணைவது என்பதாக ஆரம்பிக்கக்கூடியது. இதற்கு முன்னாடி கேசவந்தமர் என்கிற ஒரு திருவாய்மொழியிலே எம்பெருமான் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும் போது அவர்களோடு மாத்திரம் நிற்காமல் அவர்களைச் சேர்ந்தவர்களுக்கும் அனுகிரகம் செய்வான் என்பதாக விஷயத்தை பார்த்தோம். கேசவந்தமர் கீழ்மேல் எமர் ஏழேழு பிறப்பும் மாச திரிது பெற்று நம்முடைய வாழ்வு வாழ்கின்றவா என்று ஆழ்வார் சாதிக்கிறார். கேசவனுடைய பக்தர்கள் முன் ஏழு தரமொழி பின் ஏழு தலைமுறை எல்லாருக்குமே மாசதிர் இது வெட்டு. அவளுக்கெல்லாம் என்ன ஒரு ஆச்சரியம், அவளுக்கும் ஒரு சாதுரியம், நம்முடைய வாழ்வு அப்ப நல்ல ஒரு வைஷ்ணவ வாழ்வு அவர்களுக்கும் கிடைக்கிறது. பின்னாடி வரக்கூடிய தலைமுறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பகவத் அனுகிரகம் இருக்கு அப்படின்னா அவர்கள் எல்லாம் பணக்காரர்களா இருக்கான அர்த்தம் இல்ல, அவர்கள் எல்லாமும் வைஷ்ணவர்களாக ஆகிறார்கள். அப்போ பகவான் வந்து இவனுக்கு பண்ற அனுகிரகம் என்பது இவனோட நிற்காது, பின்னாடி வரக்கூடியவர்களுக்கும் ஆகும், முன் ஏழு பிறப்பும் ஆகும். பித்திருக்களா இருக்கிறவர்கள் கூட இந்த வைஷ்ணவனா ஒருத்தன் பிறந்தான்னா இவனுடைய தீர்த்தத்தை அவர் சாப்பிடும் போது, எள்ளு தீர்த்தத்தை சாப்பிடும் போது அவர்கள் சந்தோஷப்படுறாளா அப்படின்னு புராணம் சொல்றது. அஸ்தோடயந்து பிதரஹா பிரண்டிருத்தியந்து பிதாமகா வைஷ்ணவோ ந குலே ஜாதகா, எந்த குலத்துல ஒரு வைஷ்ணவன் வந்திருக்கான்னு அங்கிருந்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் பித்திருக்கள் என்பதாக சொல்றது. அதனால அப்படிப்பட்ட ஒரு பரமா அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படிங்கறத போன திருவாய்மொழி சொன்ன. அதுல கடைசி பாசுரத்துல தாமோதரனுடைய திருநாமம் சொல்லும் போது, அதாவது பரஸ்ருதிக்கு முன் பாசுரத்துல தாமோதரனை கனி முதல்வனை ஞால முண்டவனை ஆமோ தரவறிய ஒருவர்க்கு என்றே தொழுமவர்கள் தாமோதரனுடைய ஒரு சர்வ ஐஸ்வர்யத்தை சொல்ற. ஆமோ தரமறிய, இவனுடைய தரத்தை யார்தான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பிரம்மாதி தேவர்கள் கூட ஸ்தோத்திரம் பண்றாளாம். அவர்களும் இதைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவம், இந்த சர்வேஸ்வரத்துவம் என்பதுக்கு ஒரு முடிவு கிடையாது. அதாவது எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவம் இந்த அளவு அப்படின்னு நம்மளால பரிச்சேதம் பண்ணி முடிவு கட்ட முடியாது. ஏன்னா அண்டரண்ட பகிரங்கம், எத்தனை அண்டங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் பிரம்மாதி சமஸ்த தேவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்கக்கூடிய புது பூச்சி வரைக்கும் எல்லாத்தையும் அழகா நடத்தி அழிச்சுன்னு போறவன். அந்த சர்வேஸ்வரத்தை அந்த பாட்டில அழகா சொன்ன சொல்லிட்டு அதோட முடிஞ்சிருட்டும். அதுக்கப்புறம் கலஸ்வரத்தை சொல்லி முடிச்சுட்ட. இப்ப அவருக்கு ஆழ்வாருக்கு அந்த சர்வேஸ்வரத்துவம் மனசுக்குள்ள இருக்கு. அதை சொன்னாரோ அது என்ன, ஒரு பாட்டு சொல்லி விடக்கூடிய விஷயம் இல்லையே. அது எம்பெருமான் சர்வ ஈஸ்வரன் அப்படிங்கறது ஏதோ ஆமோ தரவசி எம்மானே என் ஆழிவண்ணனையே அப்படின்னு அவனை தரவறிய ஆமோ அப்படிங்கிற அவனுடைய அபரிச்சேத்ய மகத்துவத்தை சொல்லி ஏவம் பூதானவன் கிடீர் எத்வரன் அப்படிங்கிற அபரிச்சேத்ய மகத்துவம், அளவிட முடியாத ஒரு பெருமை இருக்கு எம்பெருமான். அதை சொல்லியிருக்காரு அந்த பாட்டுல. அது அவருடைய மனசுல இன்னும் இருக்கு. அதை இன்னும் விஸ்தாரமா சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா ஒரு தடவை சொல்லி விட்டுடக்கூடிய விஷயம் இல்ல. அது பரம போக்கியமான விஷயமானபடினால அதை இன்னும் நன்றாக சொல்லி அந்த சர்வேஸ்வரத்துவத்தை அனுபவிக்கணும் என்பதற்காக இப்ப ஆரம்பிக்கிற இந்த அணைவது அப்படின்னு திருவாய்மொழி. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், போன திருவாய்மொழியிலே சொன்னது தான் மாத்திரமல்ல தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாருமே பகவானுடைய அனுகிரகத்தினாலேயே அவர்கள் நல்ல சாதுரியம் பெற்று பகவத் பக்தர்களாகி நல்ல வாழ்வு பெற்றார்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ தன்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னா தன்னுடைய வம்சத்திலே வந்தவர்கள் அப்படின்னா மாத்திரம் இல்லாமல் என்னோட கூட இருக்கிறவர்கள் சம்சாரிகள் யார் யார் இருக்காளோ மொத்த பேருக்கும் இந்த பகவத் அனுகிரகம் வரணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு ஆசை. நாட்டில் பார்த்தா பல பேர் ஏதோ அவரவர்கள் காரியத்தோடு அவரவர்கள் ஓடிட்டு இருக்கா, எல்லாரும் இருந்தா கூட அவர்களுக்கும் இந்த ஒரு வாழ்வு கிடைச்சா இவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்ச ஆழ்வார் அவர்களை கூட்டு உபதேசம் பண்றதாக இந்த பத்து பாசம் இருக்கு. எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவத்தை அவர்களுக்கு உபதேசம் பண்ற. இப்படி சர்வேஸ்வரனா பகவான் இருக்கா, அவனை அடைந்து அவனை ஆசிரியுங்கள். அதான் இங்க அழகா சொல்ற. இப்ப பிள்ளாருடைய சீசுக்தி வியாக்கியானம், தாமோதரனே என்கிற பாட்டில் பிரஸ்துதமான சர்வேஸ்வரத்துவத்தை நம்முடைய பிரீத்தி திசையத்தாலே சகேதுக்கமாக உபவாதித்து, ரொம்ப பிரீத்தினாலே எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படிங்கறத ரொம்ப பிரீத்தியோடு கூட அதுக்கான காரணங்கள் எல்லாம் சொல்லி அதை விளக்க போற. இப்படி சர்வேஸ்வரனான எம்பெருமானை ஆசிரியங்கோ என்று பரரை நோக்கி அருளிச்சு இறார். அப்ப ஒட்டவேரெல்லாம் பார்த்து நான் பிழைச்சு போனது இருக்கட்டும், என்னோட ஏழு தலைமுறை படிச்சு போனது இருக்கட்டும், நீங்களும் படிச்சு போங்கோ அப்படின்னு பரம கருணையோடு கூட எல்லாரையும் நோக்கி அவ்வாறு அருள் செய்யறதாக இந்த பத்து பாட்டு. இப்படி அழகா இருக்கு. அதனால இது என்ன திருப்பி சொல்லியாச்சு, முன்னாடியே சொல்லியாச்சு, இங்கே திருப்பி சொல்றாருலாம் கேள்வி இல்லை. ஏன்னு கேட்டா சர்வேஸ்வரத்துவத்தை சொல்லி முடிக்க முடியாது, அதை திருப்பி திருப்பி அனுபவிக்கணும் அப்படின்னு. இங்கே எம்பெருமானை ஆசிரியங்கோல் அப்படின்னு சொன்னது இருக்கோ இல்லையோ, அது பிள்ளாருடைய சீசுக்தி. அது அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்ச எம்பெருமானை ஆசிரியங்கோள் என்றது மோக்ஷாத்மாக ஆசிரியங்கோள் என்றபடி மோக்ஷத்துக்காக எம்பெருமானை ஆசிரியங்கோள் சொன்னார். பெரும் சாதாரணமா சொல்லல. ஏன்னு கேட்டா நலமந்தமில்லதோர் நாடு உகுவீர் என்று மோக்ஷார்த்திகளையே மேலே சொல்ல போகிறது. இந்த மேல மோக்ஷத்தை பத்தி தான் சொல்ல போறார் இவர். நலமந்தமில்லதோர் நாடு உகுவீர், குரு முடிவில்லாத க்ஷேமம் இருக்கக்கூடிய சீவை கொண்ட நாட்டுக்கு போகணும், அப்படி போகணும் விருப்பம் உள்ளவர்கள் எம்பெருமானை ஆசிரியங்கள் சொல்ல போற. அதனால எம்பெருமானை ஆசிரியர்கள் பல பேர் பல விதமாக ஆசிரியிருக்கிறார். அர்த்தா ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானிச்ச பரதர் சபாங்கிறார் பகவத்கீதையில கண்ணனே சொல்ற. ஏதோ இருக்கிறத போகணும்னு ஆசிரியிருக்கிறார் சில பேர், புதுசா சௌக்கியம் வரணும்னு ஆசிரியிருக்கிறார் நிறைய பேர். இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. ஆனா மோட்சத்துக்காக எம்பெருமானை ஆசிரியங்கள் தான் ஆழ்வார் உபதேசம். பைசாவுக்காக ஆச்சிங்கோங்கிறது அதை உபதேசம் பண்ண மாட்டார். ஆயிரம் பாட்டுல ஆயிரம் பாட்டுல ஆழ்வார் உபதேசம் பண்றது மோட்சத்துக்காக உபதேசம், மோட்சத்துக்காக பகவானை ஆச்சரியக்கணும்னு. அதனால இத்திருவாய்மொழிக்கு முக்தி ரசப்ரதத்துவம் என்ற பகவத் குணம் பிரதிபாத்தியம். ஒவ்வொரு திருவாய்மொழியும் ஒவ்வொரு குணத்தை சொல்றார் அப்படின்னு பார்த்து வரும். அப்ப இந்த திருவாய்மொழியில என்ன குணத்தை சொல்றாருன்னா, முக்தி ரசப்ரதத்துவம், மோட்சமாகிற ரசத்தை கொடுக்கிறவன் என்ன அர்த்தம். இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு, மோட்சமாகிற ரசத்தை கொடுக்கிறவன்னா மோட்சத்தை கொடுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த அர்த்தம் இங்க எடுத்துக்க கூடாதுன்னு இருக்க, வெறும் மோட்சத்தை கொடுக்கறான்னு அர்த்தம் இல்ல, மோட்சத்துல ரசத்தை கொடுக்கறான், அதான் முக்தி ரசத்தை கொடுக்கறான், மோட்சத்தை கொடுக்கறாங்கிறத காட்டிலும் அதை ரசமாக்கி கொடுக்கறான் அப்படிங்கறதுதான் இங்க ரொம்ப முக்கியம். வெறும் முக்தி ஹேது அப்படின்னு சொல்லாமல் தாத்பரிய ரத்தாவளியில சுவாமி தேசிகன் முக்தி சாரஸ்ய ஹேதும் அப்படின்னு சொல்ற, முக்தி சௌக்கியம் முகுந்தே அப்படின்னு சொல்ற, அதனால இதெல்லாம் சொல்றபடினால அந்த ஒரு ரசத்தை சொல்ற இங்க, மோட்சமாகிற ஆனந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு. அப்போ எம்பெருமானை ஆசிரியுங்கள், எம்பெருமானை செய்யுங்கள், அதனாலே முக்தி திசையிலே ரசாவகனாய் இருக்கே சொல்ல வேண்டிய, உங்களுக்கு முக்தி திசையில ரொம்ப ரசமாக பகவான் இருப்பான், ரசத்தை கொடுப்பவனாக இருப்பான் அப்படின்னு சொன்னது. அதனால இப்படி அழகாக ஒரு சங்கதி சொல்லிருக்கார் ஆச்சாரியால்லாம், சாய்க்கிற பாருங்கோ, தம்முடைய அனுபந்திகளும் தான் பெற்ற பெயற்றை பெற்றார்கள் என்று கீழ் திருவாய்மொழியிலே அனுசந்தித்தவாறே என்னோட கூட பிறந்தவாளும் இதை அனுபவிச்சான்னார். இச்சமர்த்தி நாட்டார் எல்லாரும் பெற வேண்டும் என்று அபிலாஷம் பிறந்து சதர்த்தமாக அவர்களை குறித்து உபதேசிக்கிறார். நாட்டார் எல்லாரோடு கூட அனுபவிக்கணும், எம்பெருமான் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கணும். இந்த இரண்டாவது பத்திலேயே சொல்லக்கூடிய விஷயம் பிராபியத்துவம், எம்பெருமான் தான் அடையத்தக்கவன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ற, அதனால அவன் மோட்சத்தை கொடுக்கறான், அதுவும் போக்கியமாக இருக்கக்கூடியவன், மோட்ச ரசத்தை கொடுக்கறாங்க அப்படின்னா அவனே அடையத்தக்கவன் அப்படிங்கறத சொல்ற. அதுல இப்போ ஒவ்வொரு பாசனமாக பார்க்கலாம். முதல் பாசனம், அனைவது அரவணமேல் பூம்பாய் பூம்பாவை ஆகம் புணர்வது இருவரவர் முதலும் தானே, இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் புனைவன் பிறவி கடல் நீந்துவார்க்கே. எம்பெருமானானவன் ஆதிசேஷனிலே சைனித்துக் கொண்டு இருக்கக்கூடியவன், சிரியப்பதியாக லக்ஷ்மிபதியாக இருக்கக்கூடியவன், பிரம்ம ருத்ரர்களுக்கு நிர்வாகனாக இருக்கக்கூடியவன், நாட்டார் இருப்பதை போல அவர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக அவர்களோடு சமமாக இந்த பூமியிலே வந்து அவதாரம் செய்தவன், அவதாரம் செய்ததும் அந்த ஜெகத்தை காப்பாற்றுவதற்காக என்று இருப்பவன், மோட்சம் வேணும் என்று அபேட்சிப்பவர்களுக்கு அவர்களுடைய தடைகளான பாபங்களை எல்லாம் போக்கி அவருக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன், இந்த காரணங்களினாலே ஸ்ரீ நாராயணனே சர்வேஸ்வரன் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இங்க எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த சுபாவங்களை எல்லாம் பார்த்தால் ரொம்ப அசாதாரணமாக இருக்கு, யாருக்கும் இல்லாத சுபாவங்களாக இருக்கு. அதனால அவன் வந்து சர்வேஸ்வரன் அப்படிங்கறது இதனாலே தெரிஞ்சுக்கலாம் என்பதாக அவனுடைய சர்வேஸ்வரத்தை சொல்லும் போது சொல்ற. எம்பெருமானுக்கு உபய விபூதி இருக்கு, உபய விபூதி நாதன் அப்படின்னு அவனுக்கு திருநாமம். உபய விபூதினா இங்க இருக்கக்கூடியது, சம்சாரத்தில் இருக்கக்கூடியது பிராகிருத விபூதி. அப்புறம் சீதைகுண்ட லோகம்னு ஒரு லோகம் இருக்கு, அது சம்சாரத்துல சேர்ந்தது இல்லை, அது அப்ராகிருதம், அது சுத்த சத்வமயமான திவ்யமான ஒரு வைகுண்ட லோகம். அது அதை பத்தி வேதங்கள்ல நிறைய சொல்றது, தேவானாம் பூரை யோத்யா தஸ்யாகும் ஹிரண்மய கோசஹாபிலாம் நிறைய சொல்லியிருக்கு. அந்த சிறீகுண்ட லோகத்தை நிர்வாகம் பண்றோம், அதுவும் பெரிய லோகம்தான். அங்கேயும் நிறைய தேவர்கள்லாம் இருந்துன்றால், தேவர்கள்லாம் நித்திய சூரியர்கள், அனந்த கருட விஸ்வசேனாதி நித்திய சூரியர்கள்லாம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணின்றார் அந்த சிறீகுண்ட லோகத்துல. ஆக என்ன அழகான விஷயம் கேட்டா, இந்த லோகத்தை ஆள்றான் அப்படிங்கறது இருக்கட்டும், சீவியுண்ட லோகத்தை ஆள்றான் முதல்ல பாக்கணும். அது வேற யாருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு இடம் அது, எல்லாரும் உள்ள கூட போக முடியாது சீவியுண்ட லோகத்துக்குள்ளேயே, கர்மபந்தம் இருக்கிறவ யாரும் போக முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான லோகம் அது. அதனால அவனுடைய சர்வேஸ்வரத்துவம் அப்படின்னா அதுல முதல்ல அதை ஆரம்பிக்கிற சீவியுண்ட லோகத்துல இருக்கக்கூடியவன் எப்படின்னு கேட்டா, அனைவது அரவன் ஐமேல் ஆதிசேஷன்லயே சயனித்துக் கொண்டிருக்கான். ஆதிசேஷன் இருக்கக்கூடிய இடம் சீதைகுண்ட லோகம், அனந்தன் கருடன் விஸ்வக்சேனர் அப்படின்னு மூணு பேரையும் சேர்த்து சொல்ற வழக்கம். ஆதிசேஷனான அனந்தன், கருத்மானான வாகனமாக இருக்கக்கூடியவர், விஸ்வக்சேனர் சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர், மூணு பேரும் அங்க இருக்கிறவாழ்ல பிரதானர்கள். அதனால அதுக்கு ஒரு உதாரணமா சொன்னார், அனந்தன் அனந்தன் சயனத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னா, முதல்ல இந்த லோகத்துல எடுத்திருந்தாலே இங்க பாம்புல படுத்துருக்கோம்னா யாரும் கிடையாது அப்படி இல்ல, அந்த கதையில யாருக்குமே கிடையாது. ஆனா சீவிகின்ற லோகத்துல அந்த நித்திய சூர்யாவுக்கு அனந்தங்களோட சர்வஜன், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவருக்கு இன்னும் பல இடங்கள்ல பூஜை எல்லாம் உண்டு, கோயில் எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. சர்வஜனாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு படுக்கையாக இருந்து கைங்கரியம் பண்றாராம். அப்படி அப்படிப்பட்ட படுக்கை யாருக்கு இருக்கும் நல்லா பாக்கணும். அதாவது சர்வஜனா இருக்கிற படுக்கையா இருக்காருன்னா அதுவும் எங்கேயும் இருக்காது. நம்ம படுக்கையில படுத்தனா நமக்கே ஞானம் இருக்காது அப்படின்னா படுக்கைக்கு எப்படி ஞானம் இருக்கும்? படுக்கையில படுக்கிறவனுக்கே ஞாபகம் இருக்காது, அவனுக்கே ஒரு நினைவும் இருக்காது, அவனே அடிச்சு போட்டு பணம் மாதிரி படுத்தான் இருப்பான். ஆனால் பகவானுக்கு படுக்கை இருக்கோ இல்லையோ அந்த படுக்கையே சர்வஜன். இருளிரி சுடர்மணிகள் இணைக்கும் நெற்றி என திட்டி அடிபதி ஆயிரங்களா இருந்தார் அரவரச பெருஞ்சோதி அலந்த நின்னும் அப்படின்னு, அணிவெள்ளத்து உயிர் வெள்ளை அடைய மேதி, வெள்ளை வெள்ளையில் இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு அரசனாக இருக்கக்கூடிய எமிர்வான் சைனத்தில் இருக்கக்கூடியவர் ராஜராஜன், எமிர்வான் வாகனமாக இருக்கக்கூடியவர் பக்ஷிராஜன், இப்படி எல்லாமே ராஜாவதான் பிரிச்சு போட்டிருக்கார் அவர். அவர்கள்லாம் அங்க கைங்கரியம் பண்றார்கள் எல்லாருமே. அப்படி ஒரு நாகராஜ சயனத்திலே பக்ஷிராஜனுக்கு வாகனம், பக்ஷிராஜன் வாகனமாகவும் வச்சுட்டு அவனுடைய சர்வேஸ்வரத்தை ஸ்பஷ்டமா தெரியுது. அதே சமயத்துல இந்து லோகத்தையும் ஆளக்கூடியவன், அதான் உபய விபூதி அப்படின்னு. அணைவது அரவணை மேல், அரவணை மேல் பாம்பு சயனத்திலே நாக சயனத்திலே அணைவது அப்படின்னா கண் வளர்ந்தருள்வது சயனத்தில் இருக்கார். இது ஒண்ணு. பூம்பாவை அகம் புணர்வது, அடுத்த விஷயம் பூவிலே வந்த பாவையாயின லட்சுமி பிராட்டியினுடைய ஆகம், அவருடைய திருமேனியை புணர்வது சேர்ந்து இருப்பது. லட்சுமி பிராட்டி இவருடைய திருமார்பில இருக்கக்கூடியவர். அப்போ சியப்பதித்வம் அப்படின்னு ஒரு குணம், அந்த குணத்தை சொல்றார். எம்பவான் உயர்ந்தவன்கிறதுக்கு காரணமே அவன் சியப்பதியா இருக்கிறபடினால அவன் உயர்ந்தவன் அப்படின்னு வேதமே எடுத்து சொல்றது. ஸ்ரீ இஷ்டதே லட்சுமி இஷ்டபத்னியோ அகோராத்திரே பார்ஸ்வே புருஷ சூக்தம், வேதத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அது. எம்பிரமாணி சொல்லும்போது லட்சுமி ஸ்திதே பத்னியும் ஸ்ரீனா பூதேவி, பூதேவியும் லட்சுமி தேவியும் உன்னுடைய பத்னி ஆச்சே என்பதாக வேதமே எடுத்து சொல்லக்கூடியது. இந்த பிரபாவங்கள்லாம் யாருக்கு இருக்கு? சிவப்பதி அப்படிங்கணும் அந்த லட்சுமியினுடைய அனுகிரகம் தான் எல்லாருக்குமே. லோகத்துல மொத்த பேரும் அவருடைய அனுகிரகத்தினாலே வந்தவர்கள்ங்கிறத காமிக்கிறதுக்காக அவருடைய திருநாமத்தை சேர்த்து ஸ்ரீன்னு சொல்ற வழக்கம். லோகத்துல எது எது சிரேஷ்டமான வஸ்துவோ அதையெல்லாம் ஸ்ரீன்னு சொல்றோம், ஏன்னா லட்சுமியினுடைய அனுகிரகம் இருக்கு. இல்ல ஸ்ரீமத்துக்கு சொல்றோம், ஸ்ரீ அப்படின்னும் ஸ்ரீமத் அப்படின்னும் லட்சுமி பிராட்டினுடைய திருநாமத்தை சேர்த்து அவர் அனுபவத்தோடு இது இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட லட்சுமி பிராட்டியானவர் யாரோட இருக்காரு அப்படின்னா பகவானோட இருக்காரு அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் அவருக்கு இருக்கணும்? பொதுவா ஐஸ்வர்யம் நாம சொல்றோம், ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் மொத்தத்துக்கும் காரணமானவரே லட்சுமி பிராட்டி தான். அவரே அந்த பெருமாளோட கூட இருக்காரு அப்படின்னா திருவஞ்சியாழ்வார் சொல்ற திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படிங்கிற லட்சுமி திருவுக்கு கூட ஸ்ரீக்கு கூட ஸ்ரீயா இருக்காராம். ஸ்ரீ ஸ்ரீயாக ஸ்ரீக்கும் ஸ்ரீயாக அவருக்கும் அந்த பெருமையை கொடுத்து கொண்டு பெருமாள் இருந்து இருக்கார் அது அவருடைய ஐஸ்வர்யம். பூம்பாவை யாவரும் புணர்வது இருவரவர் முதலும் தானே, அது மாத்திரம் இல்ல இருவர் இருக்கோ இருவர்கள்னா பிரம்மா ஒருத்தர் சிவன் ஒருத்தர், மொத்தம் மூணு பேர். அது ஒருத்தர் இவர் சொல்லியிருக்க மற்ற ரெண்டு பேர் கல்யோ இருவரவர் முதலும் தானே. அந்த பிரம்ம ருத்ராதிகளுக்கு இருவரவர் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டார், பேரை சொல்லல, பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா அவர் ரொம்ப பிரசித்தமானவர்களான படினால பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு லோகத்துல ரொம்ப பிரசித்தம், விஷ்ணு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த ரெண்டு பேருக்கு அழியும், அவர்களுக்கு முதலும் தானே, அவர்களுக்கு காரணமாக தானே இருக்கக்கூடியவர், பிரம்மாவையும் படைத்தவராக சிவனையும் படைத்தவராக ஆதி காரணமாக நாதி கவனத்தில பிரம்மாவை படைத்து பிரம்மா மூலமாக சிவனை படைத்தார் அப்படின்னா எல்லா புராணங்களும் சொல்றது. அதனால இருவரவர் முதலும் தானே, இப்ப முதல்ல சொன்னது நித்திய விபூதியில சீவைகுண்ட விபூதியில ஆதிசேஷ சயனம் லக்ஷ்மியை பத்தியாக பெருமாள் இருக்காரு. அடுத்தது இந்த லோகத்தை, இந்த லோகத்தை எப்படி நடத்துறாரு அப்படின்னா இந்த லோகத்துல அந்த ரெண்டு பேருக்கே சிருஷ்டி பண்ணவர் அவர் தான் அப்படின்னா மற்ற பேரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, வேற எந்த தேவர்களை பத்தியும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம், எப்பொருட்கும் இணைவனாம் எல்லா வஸ்துக்களுக்கும் சமமாக இருக்கும். இது அடுத்த பெருமை என்ன கேட்டா அவனுடைய லோகம்தான் இந்த இந்த விபூதி, இதுக்கு லீலா விபூதின்னு பெயர், அதற்கு நித்திய விபூதி அப்படின்னு பெயர். அப்போ பகவான் என்ன பண்றான் கேட்டா, இந்த லோகத்துல வந்து அவதாரம் பண்றான், பூலோகத்துல வந்து பல அவதாரங்கள்லாம் பண்றான். ஏன் அப்படின்னா அவருடைய லோகம் தானே அம்மா வரா, அவனுக்கு ஏன் வரான்னு கேட்க முடியுமா? அவருக்கு பெரிய மாநில அவர் பத்தாம இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு இந்த இந்த ஊர்ல ஒண்ணு அந்த ஊர்ல ஒண்ணு அங்க ஆம இருக்கு வாடகைக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு நாள் இந்த ஆத்துக்குள்ள வந்த, ஏன் வந்தா அவர் சொந்தக்காரர் இல்லையோ, அவர் ஏன் வந்தானா அவர் ஒருவர் அந்த ஆத்துக்குள்ள வந்த. அப்ப நீங்க அவ்வளவு பெரிய ஃபர்ஸ்டா பிரமாதம் ஒரு பங்களா ஒண்ணு வச்சிருக்கீங்களே அப்படி இருக்கிட்டு இங்கேயே வந்தோங்க அப்படின்னா ஒண்ணு வெளியே ஒரு நாள் இங்க தங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னா அவர் யாரும் கேட்க முடியாது. அந்த மாதிரி கேட்க முடியாது மாத்திரம் இல்ல, அவர் தான் வருவார், மற்றபடி வரமாட்டான். இப்ப இந்திராதி தேவர்கள்லாம் இருக்காளே அவர்கள்லாம் வந்து பூலோகத்துல வந்து அவதாரம் பண்ண மாட்டான். நான் எதுக்கு பூலோகத்துக்கு வரணும் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு லோகம் இருக்கு, சொர்க்க லோகம் இருக்கு, அந்தந்த லோகத்துல அவர் பிரம்மா சத்திய லோகத்துல இருக்க. ஏன் வந்து ஒரு அவதாரம் பண்ணலாமோ இல்லையோ, அவர் ஒன்னும் பண்ணதா தெரியல, இது வரைக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு, நாங்க சௌக்கியமா இருக்கோம் அப்படிங்கிறார். ஆனா பெருமாளுக்கு பண்ணணும், என்ன பண்ண வேண்டிய அவசியம் அப்படின்னா இவருடைய லோகம் தானே இது, மற்றவர்களுடைய லோகம் இல்லையே, தன்னுடைய லோகத்துல தானே வரார். எதுக்காக வர்றார் அப்படின்னா வீடு முதலாம் மோட்சம் கொடுக்கறதுக்காக வர்றாராம். அப்போ இணைவனாம் எப்பொருளுக்கும் எல்லா பொருள்களுக்கும் சமமாக எந்த லோகமானாலும், இப்ப தேவலோகம் இருந்தா தேவலோகத்துல தேவர்களுக்கு சமமாக அவதாரம் பண்ற, அதுதான் விஷ்ணு அவதாரம் யூக அவதாரம். அதெல்லாம் திருப்பாற்கடல்ல ஒரு அவதாரம் இருக்க, க்ஷீராதிநாதனாக அவதாரம் இருக்க, அது எதுக்காக கேட்டா தேவர்களுக்காக. தேவர்கள்லாம் ஏதாவது குறைன்னா திருப்பாற்கடல் தான் போய் சொல்லணும், ஸ்ரீகண்ட லோகத்துக்கு போக முடியாது அவளால. இப்ப ஏதாவது குறைன்னா பெருமாளை பார்த்து சொல்லணும்னா அதுக்கு ஒரு இடம் முடியும். அப்ப என்ன பண்ணா தேவர்கள்லாம் நீங்க இங்க வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு க்ஷீராதினை வந்து தேவர்களுக்காக ஒரு அவதாரம் இருக்க. இந்த மாதிரி மனுஷர்கள்னா மனுஷர்களுக்கு நல்லது பண்ணா அப்படின்னா மனுஷலோகத்துல மனுஷர்களுக்கு சமமாக ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் எடுத்து இங்க வந்து அனுகிரகம் பண்ற. ஆக இங்க பெருமாள் வந்து மொத்தமுமே அவருடைய இடமானபடினால அவர் இஷ்டப்படி சங்கல்பத்தினாலே அவதாரம் பண்ணுவார். அப்படி அவதாரம் பண்றதும் வீடு முதலாம் மோட்சத்துக்கு காரணமாக இருப்பதற்காக, எல்லாருக்கும் மோட்ச குறித்து கொடுப்பதற்காக. இப்ப அடுத்து இந்த விஷயம் இருக்கு. இப்ப எப்படின்னா முதல்ல நிச்சய பூதி இருக்கு, அப்ப நிச்சய பூதி அப்ப பெருமா இந்த பூதிக்கு நாயகனாக பிரம்மா ருத்ராதிகளை சிருஷ்டித்தார், இந்த லோகத்துல தானே வந்து அவதாரம் பண்ற தன்னுடைய இடத்துல அப்படின்னா. அது மாத்திரம் இல்ல, எதுக்காக எதுவுமே பண்றாருன்னா இவர்கள் மோட்சத்துக்கு கொடுக்கறதுக்காக. இப்ப எனக்கு மறுபடியும் மோட்சத்துக்கு போயிட்டாருங்க சீவிகண்ட லோகத்துக்கு. அப்ப என்ன கேட்டான்னா அவர்கிட்ட வழக்கு மொத்தம் இதுவானாலும் சரி அதுவானாலும் சரி எதுவானாலும் சரி இங்க இருக்கிற சில பேர் இங்கிருந்து அங்க அனுப்புறாங்க, நீ மோட்சத்துக்கு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மோட்சத்தை கொடுக்கறோம் அவன் தானே, அதுவும் வேற யாருக்குமே கிடையாது. மோட்ச பிரதத்துவம் அப்படிங்கறதும் அதுவும் அவனுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு குணம். அப்போ யார கூட்டு சம்சாரத்தை வைக்கணும், யார கூட்டு மோட்சத்தை வைக்கணும்? அனந்த கருட விஸ்வசேனர்கள்லாம் எப்பவுமே சீவிகண்ட லோகத்துல இருக்கார். அதுக்கப்புறம் சம்சாரிகள்லாம் இங்க சம்சாரத்துல இருக்கார். சம்சாரத்துல சில பேர் ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் முடிச்சு மோட்சத்துக்கு போறார். எல்லாரையும் நிர்வாகம் பண்றதான் பகவான் ஒருத்தம் தான், அதான் அவனுடைய ஈஸ்வரத்துவம். இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் புனைவன் பிறவி கடல் நீந்துவார்க்கே, அப்படிப்பட்ட எம்பர் மாட்டார் பிறவி கடல் நீந்துவார்க்கு. இந்த பிறவி சம்சாரமாக சமுத்திரம், இந்த சமுத்திரத்தை நீந்தி போகணும் அப்படின்னு இதை தாண்டி போகணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு புனைவன் தெப்பமாக இருக்கக்கூடியவன், ஒரு ஓடமாக இருக்கக்கூடியவன். சம்சாரங்க கடல்ல நீந்தி போகணும்னு ஆரம்பிக்கிறார், ஆனா அதை நீந்தி போக முடியாது. கடலை போய் பூர்ணமாக நீந்தி யாராவது போக முடியுமா? அது ரொம்ப அசாத்தியமான ஒரு காரியம். அப்போ அதுல பகவானே தெப்பமாக இருந்து நீங்கள் உங்க முயற்சியாலே நீந்தி போக வேண்டாம், என்ன பிடிச்சுக்கோங்க நான் கொண்டு விட்டுறேன். தெப்பமானது எப்படி போச்சு இவ்வளவு சேர்த்து கடைசி இருக்குமோ அந்த மாதிரி நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு பகவான் விஷ்ணு போதம் வினா நான் திஞ்சி தஸ்திங்கிறார். விஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஓடம் தவிர வேற ஓடம் கிடையாது. இது சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு இதை தவிர வேற வழி கிடையாது. மற்ற ஓடங்கள்லாம் எதா இருந்தா அது ஓட்டை ஓடமா இருக்கும், உருகுள் ஓடமா இருக்கும், அது விஷ்ணு போதம் விஷ்ணுங்கிற ஒரு தெப்பம், இந்த தெப்பம் தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற. அதனால பகவான் வந்து அப்படி இங்க இருக்கிறவர்களை மோட்சத்துக்கு கொடுக்கக்கூடியவர், மோட்சம் முமுட்சுக்களுக்கு. அதான் இப்ப வந்து பிள்ளானுடைய வார்த்தையை பார்ப்போம். இந்த பாட்டுடைய தாற்பயமாக நாகபரியந்தாகி ஆகையாலும் ஸ்ரீயபதி ஆகையாலும் பிரம்மருத்ரர்களுக்கு நிர்வாக கண் ஆகையாலும் சர்வாத்ம சத்தாதீயத்தையா அவதீர்ணனாய்கொண்டு சர்வ ஜகத் ரக்ஷகனாகையாலும் முமுட்சுக்களுக்கு பிரதிபந்தக நிவர்த்தனாய்கொண்டு மோக்ஷப்பிரதன் ஆகையாலும் நாராயணனே சர்வேஸ்வரன் என்கிறார். பகவானுக்கு இத்தனை ஐஸ்வர்யம் இருக்கு, அதனால அவனே சர்வேஸ்வரன். பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை சொல்லும் போது இதெல்லாம் சொல்லி ஆனந்தமா சொல்ற. என்ன அழுகுவாருமோ, அங்க சில பேர் வச்சிருக்கான், இங்க சில பேர் வச்சிருக்கான், தாங்கி வந்தா இங்க சில பேர் அங்க அழிச்சுட்டு போறான் அப்படின்னா, இந்த லோகத்துல மொத்தத்துக்கும் நிர்வாகம் பண்ணக்கூடியவனாக பகவான் இருக்காங்க. இரண்டாவது கோசரம், மீண்டும் துயர் பிறவி உட்பட மற்றவையும் மீண்டும் துயரில்லா வீடு முதலாம் பூந்தன் புனல் பொய் யானை இடர் கடிந்த பூந்தன் துழாய் என் தனிநாயகன் புனர்பே என்று. இதுல வீடு முதலாம் என்கிற பதத்தை விவரிக்கிறது அப்படின்னு பிள்ளை சாதிக்கிறார். வீடு முதலாம்னு போன பாட்டுல சொன்னாரு, வீடு முதலாம்னா மோட்சத்துக்கு காரணமானவன், முதல்னா காரணம், மோட்சத்துக்கு காரணமானவன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னாரு. அதை இந்த பாசுரத்துல கொஞ்சம் அழகா சொல்றாராம். அதாவது மீண்டும் துயர் புழுவி உட்பட மற்ற விவையும் மீண்டும் துயர் இல்லா வீடு. மோட்சம் எப்படிப்பட்டதுன்னா, எத்தனை கஷ்டப்பட்டு நீந்தி நீந்தி நீந்தி எத்தனை கஷ்டப்பட்டு நீந்தி போகணும்னு நினைச்சாலும் நீந்த முடியாத அளவு துக்கங்கள், கடக்க முடியாத துக்கங்கள், கடக்க முடியாத பிறவிகள், இதெல்லாம் உட்பட இன்னும் என்னென்ன இது எல்லாம் சேர்ந்து நீந்தி போகணும். ஆனா நீந்தி போக முடியாமல் இருக்கிறவாளுக்கு அப்படிப்பட்ட அந்த சம்சாரமாகிற துக்கமே இல்லாமல், நீந்துகிற கஷ்டமே இல்லாமல், பிறவிங்கிற துக்கமே இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் மோக்ஷம். அந்த மோக்ஷத்துக்கு முதலாக எம்பெருமான் இருக்கான். இதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, முன்னொரு சமயம் கஜேந்திரனுக்கு மோக்ஷம் கொடுத்ததே சாட்சி அப்படிங்கிற ஒரு ஆணைக்கு, ஆதி மூலமே கத்தின ஆணைக்கு சம்சாரத்திலிருந்து மோக்ஷம் கொடுக்கிறார். அதுக்கு சாட்சியா முதல்ல முதலிலிருந்து மோக்ஷம் கொடுக்கிறார். அதாவது மோக்ஷம்னா என்ன அர்த்தம், ஒரு ஒரு பந்தத்துல இருக்கிறவன் அதிலிருந்து விடுபடுறதுக்கு மோக்ஷம் பேர். முதலை வாயில மாட்டின் இருக்கிற கஜேந்திரனுக்கு முதல்ல முதலைகிட்ட இருந்து மோட்சத்தை கொடுத்தார், அப்புறம் சம்சாரத்திலிருந்து மோட்சத்தை கொடுத்தார். அதனால பூந்தன் புனல் பொய்கை யானை இடர் கடிந்த, ரொம்ப பூக்கள் எல்லாம் நிறைந்த குளிர்ந்த ஒரு குளத்திலே இருந்த யானையினுடைய துக்கத்தை களைந்து அதுக்கு மோட்சத்தை கொடுத்தவன் பசுமையான குளிர்ந்த துளசி மாலைகளை தரித்திருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய தனிநாயகன் புனர்பே, அவனுடைய தொடர்பு தான் நமக்கு மோட்சத்துக்கு காரணமாகும். எம்பெருமானோட்டை உள்ள சம்பந்தம் தான் மோட்சத்துக்கு நமக்கு காரணம், வேற எதுவும் இல்லை அப்படிங்கறதாக இந்த பாசுரத்திலே சொல்ற. அதாவது ஜென்ம ஜரா மரணாதி அப்படிவித சமஸ்துக்கரகிதமான மோட்சத்துக்கு காரணம் எம்பெருமானோடு உள்ள சம்பந்தம். எப்படிலாம் தாற்பயம் சொல்லும்போது அழகா இருக்கும், தாற்பயம் தான் சொல்லு, பதார்த்தங்கள்லாம் சொல்ல மாட்டேன், பதார்த்தங்கள்லாம் பாத்துக்கலாம், அந்த பதத்திலே இது கிடைக்கும். மோட்சத்துக்கு காரணம் என்ன, ஜென்ம ஜரா மரணம் முதலான துக்கங்கள்லாம் இருக்கு, இந்த துக்கங்கள்லாம் போறதுக்கு மோட்சத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா எம்பெருமானோடு உள்ள சம்பந்தம். அது எங்கே கண்டோம் என்னில் ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வான் பக்கலிலே கண்டோம் என்கிறார். அதுக்கு சாட்சி வேணுமோ இல்லையோ, சாட்சியார்னா ஏதே பவன் சாட்சினா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் சாட்சிகள். பிரகலாதஸ்த விபீஷணஸ்த கரிராட் பாஞ்சாலி அகல்யா துருவா அப்படிங்கிற சாட்சி என்ன, ஒரு சாட்சி இல்ல, இப்ப பிரகலாதன் விபீஷணன் கஜேந்திரன் பாஞ்சாலி அகல்யா துருவன் இத்தனை சாட்சி கொண்டு வர. சேவிய ஸ்ரீபதி ரேகேவா, உங்களுக்கு என்ன வேணாலும் சரி பகவான தான் சேவிக்கணும். ஜகதாம் ஏதே பவன் சாட்சினா பிரகலாதஸ்த விபீஷணஸ்த கரிராட் பாஞ்சாலியகல்யா துருவா, இவர்களுக்கு இப்படி இப்படி எல்லாம் பகவான் காப்பாத்திருக்கான் பாருங்கோ, சேவிய ஸ்ரீபதி ரேகேவ அப்படின்னு அந்த மாதிரி ரீதியில மோட்சம் கொடுப்பான். இருக்கிற கஷ்டத்திலிருந்து மோட்சம் கொடுப்பான்னா கஜேந்திராவோட மோட்சம் கொடுத்தாலும் அதுவே சாட்சி, அங்கே நாம பார்த்தோம் அப்படின்னு சொல்ற. மீண்டும் துயர் பிறவி உட்பட மற்ற விவையும் மீண்டும் துயர் இல்லா வீடு முதலாம். மீண்டும் துயர் பிறவி அப்படின்னா நாம நீந்திக் கொண்டே இருக்கக்கூடிய துக்கங்களை உடைய இந்த பிறவி அப்படின்னு அர்த்தம். சம்சாரத்துல நீந்த என்ன இருக்கா, இன்னும் இன்னும் முங்கியும் போயிடுற போல இருக்கு, இன்னும் உடல இன்னும் மாத்தி மாத்தி எப்படி வெளியில வரலாம் அப்படிமா, நீந்திக் கொண்டே இருந்திருக்கான். பல துக்கங்கள் வரும், பல துக்கங்கள்ல நீந்தின் இருக்கான். அப்படி மீண்டும் துயர் புறவி உட்பட இந்த ஜென்மம் போல மற்ற விதையும் வேற என்னென்ன இருக்கோ எல்லாம், கர்ப்ப ஜென்ம ஜராமிருதி கிளேச கர்ம சதுர்மிகா அப்படிங்கிற பட்ட ஜென்மன்னா பிறவி, பிறவியோட போறது இல்ல, ஜென்மம் தான் ஜராவன் ஒன்று வரும், வயசாகும், மிருத்தினா மரணம் வரும், மறுபடியும் கர்ப்பன் வரும், அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிறைய வரும், இது மாதிரி நிறைய இருக்கும் இல்லையோ. அப்போ மீண்டும் துயர் புழவி உட்பட மற்ற விவியும், இந்த பிறவி மாத்திரம் என்ன, அப்புறம் இந்த பிறவினாலே வரக்கூடிய இன்னும் மற்ற என்னென்ன இருக்கோ அது என்ன, இதெல்லாம் மீண்டும் துயரில்லா வீடு முதலாம், இதையெல்லாம் நீந்தி இருக்கக்கூடிய துக்கங்கள். இந்த சம்சாரத்தை கடைசி வரைக்கும் நீந்திண்டே இருக்கக்கூடிய ஒரு துக்கம் கொடுவது, இது இல்லாத வீடு. ஆக ஜென்மமும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, ஒரு துக்கமும் கிடையாது, ஒன்னும் இல்லாத மோட்சம். அந்த மோட்சத்துக்கு காரணமாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன். பூந்தன் புனல் பொய்கை யானை இடர்கடிந்த, அந்த யானை இருக்கக்கூடிய யானை கஜேந்திர மோட்சம் நடந்த இடம் ஒரு குளம், அந்த குளமே ரொம்ப விசேஷமா பாகவதத்துல சொல்லியிருக்க. நிச்சயம் அந்த குளத்தை ஸ்மரிச்சுக்கோங்க, பாகவதத்துல யானையை ஸ்மரிக்கிற மாதிரி, கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த ஹரி பகவானை ஸ்மரிக்கிற மாதிரி, அந்த முதலையை ஸ்மரிக்கிற மாதிரி அந்த குளத்தையும் ஸ்மரிச்சுக்கோங்க அப்படின்னு பாகவதத்துல அழகா வரும். அது ஒரு திவ்ய தேசம் போல நல்ல வைபவம் நடந்த இடம். திருப்பார் கடல் நடுவுல ஒரு தீபம் ஒண்ணும், நிறைய மலைகளும் நிறைய காடுகளும் இருக்கக்கூடிய ஒரு தீபம், அங்கதான் இந்த வைபவம் நடந்ததுதான். கஷீராப்தி நடுவுல பல தீபங்கள் இருக்கு. கஷீராப்தியில ஒரு கடல்லாம், கடல் நடுவுல நிறைய தீபங்கள் இருக்கும் இல்ல, பல தீபங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் சுவேத தீபம்னு பேர். சுவேத தீபத்துலதான் நிறைய மகிழ்ச்சிகள், சனக சனந்தாரி மகிழ்ச்சிகள் எல்லாம் எம்பெருமானை சேவிச்சுட்டு இருக்கலாம். சுவேத தீபத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தவிர வேற யாருமே கிடையாது, பகவத் பக்தர்கள் தவிர வேற யாரும் இருக்க முடியாது, அப்படிப்பட்ட இடமா. அதெல்லாம் சுவாமி தேசிகன் சொல்ற ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லும் போது, பூலோகத்துல சேத தீபம் அப்படிங்கிற என்னடா அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு ஸ்ரீரங்கம். சேத தீபம் இவ சஹ்யஜா தீபம், சஹ்யஜா தீபம்னா காவேரி தீபம், காவேரி நடுவில் இருக்க ஸ்ரீரங்கம் இருக்கே அது சேத தீபம் போல, திருப்பார்கடல் நடுவில் இருக்கக்கூடிய சேத தீபம் போல இருக்கு அப்படின்னு அங்க அழகா சொல்றேன். எதுக்கு சொல்ல வர, திருப்பார்கடல்ல இது மாதிரி பல தீபங்கள் இருக்கு, அதுல ஒரு தீபத்துல இந்த ஒரு கஜேந்திர மோட்சம் நடந்தது. அப்ப அதுவும் அந்த பொய்கைனா அந்த குளம், அதுவும் நினைக்கக்கூடிய விஷயம், இதை எப்பவுமே ஸ்மரிக்கணும். அதுதான் சொல்ற பூந்தன் புனல் பொய்கை, பூத்து நிறைய பூக்கள் எல்லாம் பூத்து இருக்கு, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல அழகான ஒரு குளம். ஆனை இடர்கடிந்த, அங்க வந்து ஆனையினுடைய துக்கத்தை போக்கினான். யாரு, பூந்தன் துழாய் பூன்னா மறுபடியும் சுந்தரமான குளிர்ச்சியான துழாய் மாலையை உடையவன். துழாய் மாலையோடு கூட பகவான் வந்திருக்கான், அங்க திருத்துழாய் மாலையோட பகவான் வந்தான். கஜேந்திரனை காப்பாற்றும் போது பகவான் வந்து ரொம்ப வேகமா ஓடி வந்தான், அத்தி வேகம். கஜேந்திரனுக்கு இருக்கக்கூடிய அந்த வேகம் எதுக்குமே கிடையாது. பகவதாக துவராயி நமஹாங்கிற பட்ட பகவானுடைய வேகத்துக்கு ஒரு ஸ்லோகம் பாடியிருக்க அங்க, அந்த வேகத்துக்கு நமஸ்காரங்கிற அவ, அப்படிப்பட்ட ஒரு வேகத்துல பகவான் வந்து சீனிகுண்ட லோகத்திலிருந்து இங்க வந்திருக்கானா. வரும்போது அந்த பகவானுடைய சின்னங்கள் மொத்தத்தையும் கொண்டு வந்திருக்கான், சங்கன் சக்கரம் உட்பட. ஏன்னா யார் வராங்கிறது தெரியணும், இது வேற ஆதி மூலமே கட்டிட்டார். இவராது பகவானே சிவன் நாராயணன் கட்டினா பரவாயில்ல, இவர் ஆதி மூலமே கட்டிட்டார். ஆதி மூலம்னா ஆதி காரணம்னு அர்த்தம். இப்போ ஆதி காரணம்னா எனக்கு காரணம் ஒருத்தர் இருக்க, நான் அவரை சொல்லல, ஆதி காரணத்தை சொல்றேன். இப்ப என்ன படைச்சவர் பிரம்மான் இருக்கட்டும், நான் அவரை சொல்லல, ஆதி காரணமா ஒருத்தர் சொல்றதுக்காக ஆதி மூலமே அப்படின்னு கத்தும் போது, அப்போ யார் வர்றாருன்னு பாக்கறாளா, எல்லாருமே தேவர்களும் ரிஷிகளும் ஆதி மூலமே கத்தும் போது யாருதான் வராம பாக்கலாம் அப்படின்னு பாத்துருக்கா. யாரா ஒருத்தர் போல அமைய இவாள் அவ போக காணும், ஏன்னா அவளுக்கே தெரியும் நாங்க வந்து ஆதி மூலம் இல்ல அப்படின்னு, நாங்க ஆதி மூலம் இல்ல, அப்ப யார் வர்றாம பாக்கலாம் அப்படின்னும் போது, அப்ப பகவான் நேரம் வந்த, அப்ப வர்றவர் யாருன்னு ஸ்பஷ்டமா தெரியணும். ஏன்னா மொத்த பேருக்கும் சம்சயம் போகணும், இப்போ யார் வராங்கன்னு ஒருத்த பேருக்கு சம்சயம் போகணும் இல்லையோ. அதான் அழகா சொல்லுவா, ஆதி மூலம் ஆதி காரணமா இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரனா இருக்கக்கூடியவன் சீமன் நாராயணன் அப்படிங்கறத வேத இதிகாச புராணங்கள் எல்லாம் பல வசனங்கள் எடுத்து சொல்லி நமக்கு புரிய வேண்டிய விஷயத்த ஒரு யானை சுலபமா புரிய வைக்கும் அப்படின்னு. அது யானைக்கு அது அதுக்காக தான் அந்த வைபவம் நடக்குது, அதான் அந்த வைபவத்தை இன்னைக்கும் கொண்டாடி இருக்கும். ரொம்ப சுலபமா புரிய வைக்கிறது நமக்கு, ஆதி மூலமே கத்திட்டு ஒன்னே பகவான் ஓடி வந்தேன். அப்ப பாகவதத்துல சொல்லும் போது பெருமாள் வந்து தன்னுடைய சின்னங்களோட ஓடி வர, எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டு வரல, எல்லாத்தோட எல்லா சின்னத்தோட வர, சக்கரத்தோட வர, அது துளசி மாலை தரிச்சென்று பெருமாள் வர. அந்த மாலை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அசையறதான். அது பக்தர் சொல்ற, யாகூர்ணன் மால்ய பூஷா வசன பரிகர மேக கம்பீர கோஷா அப்படிங்கிற, மால்ய பூஷா மால்யங்கள் பூஷங்கள் ஆபரணங்கள் என்ன கௌஸ்துபம் ஆபரணம் இருக்கு பெருமாளுக்கு, அது மொத்தம் அதெல்லாம் சஞ்சரிச்சுட்டே இருக்கு வேகமா ஓடி வர முடியினாலே அப்படின்னு. அப்படி பகவான் ரொம்ப ஆச்சரியமாக ஓடி வந்தான் அப்படின்ற அளவில். அதனால பூந்தன் புனல் பொய்கை யானை இடர்கடிந்த பூந்தன் துதாய், அந்த துழாயோட வந்து இருக்கக்கூடியவன், துளசியோட வந்து இருக்கக்கூடியவன். பூந்தன் துழாய் என் தனிநாயகன் புணர்ப்பேன், அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய தனி நாயகன், தனிப்பட்ட ஒரு நாயகன். இவர்கள் இந்த கோஷ்டியில சேராமல் தனியாக ஆதி மூலமையெல்லாம் அங்கிருந்து ஓடி வந்தான். வேடிக்கை பார்க்கிற கோஷ்டியில் இல்ல இவன் வந்தவன். அவனுடைய புணர்ப்பு, அவனுடைய சம்பந்தம் இருக்கையோ அதுதான் வீடு முதலாம், அதெல்லாம் அதுதான் மோட்சத்துக்கு காரணம். எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவத்தை சொல்லவர், இந்த எத்தனை சர்வேஸ்வரத்துவம் இருக்கட்டும், இது ஒண்ணு ரொம்ப பிரதானமானது மோக்ஷ பிரதத்துவம் அப்படிங்குறது. நாமளே சாஸ்திரங்கள்ல பாத்துருக்கோம், பல தேவதைகள் பல பலன்களை கொடுப்பார்கள் அப்படின்னு எத்தனையோ இடத்துல இருக்கு. உண்மையில பல தேவர்களுக்கு பல பலன்களை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அந்த சக்தி பகவான் கொடுத்தது அவ வச்சிருக்கா. அவ வந்து ஐஸ்வர்யம் வேணும்னா கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கா, வித்தியை வேணும்னா கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கா, இந்த மாதிரி ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கா, குடும்ப சமிருத்தி வேணும் அப்படின்னா கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கா. எல்லாத்துக்கும் தேவதைகள் உண்டு, ஆனா மோட்சம் வேணும் அப்படிங்கறத மாத்திரம் பகவான் நாராயணன் தான் வச்சுருக்கான். அதை அவர்கிட்ட கொடுக்கல, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கான். அப்ப எங்களுக்கு என்ன அப்படின்னா, முடிஞ்ச நீங்களும் மோட்சத்துக்கு வாங்க சொல்லலாம். அதனால அது எந்தெந்த பிறகு யார் யார் வேணா கொடுக்கலாம், ஆனா மோட்ச பிரதத்துவம் மாத்திரம் பகவான் கையில தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சர்வேஸ்வரத்துவம் இருக்கு. அந்த யானைக்கு வந்து அன்னைக்கு முதலை கிட்டே இருந்து மோட்சம் கிடைச்சிருக்கு, இது முதல் விஷயம். சாபத்திலிருந்து மோட்சம் கிடைச்சிருக்கு, இது ரெண்டாவது விஷயம். சம்சாரத்திலிருந்து மோட்சம் கிடைச்சிருக்கு, இது மூணு விதமாக யானைக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு. முதலை கிட்டே மோட்சம் கிடைச்சா முதலையை கொண்டுட்டு முதலைகிட்டே மோட்சத்தை கொடுத்துட்டார், அது தெரியும். அதுக்கப்புறம் வந்து முதலைகிட்டே மோட்சத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்து ஆணைக்கு பாபத்திலிருந்து மோட்சனம் கொடுத்தார். ஏன்னா இந்திரத்யும்னன் அப்படி சாபத்திலிருந்து மோட்சம், இந்திரத்யும்னன்கிற ராஜா தான் அவன் யானையா இருந்து யானை மாதிரி மதம் பிடிச்சிருந்தான். அகஸ்தியர் மகரிஷி வந்திருக்கும் போது இவன் போய் உடனே அவரை போய் பார்க்கல, ராஜாவா இருக்கா, சரி கொஞ்ச நேரம் அவர் காத்து இருக்கட்டும் அப்படின்னு இருந்துட்டான். இவன் அப்ப ஆராதனம் பண்ணிட்டு இருந்தான், பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தான். அப்போ நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டோம், ஆராதனம் பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சுக்கிட்டோம், காத்துட்டு இருக்கட்டும் அப்படின்னா, அதுதான் அகஸ்தியர் வந்து சபிச்சுட்ட, நீ யானை மாதிரி மதம் பிடிச்சி இருக்க அதனால யானையா போயிடு அப்படின்னுட்ட. ஏன்னு கேட்டா பாகவதர்கள்லாம் வந்தான்னு வச்சுக்கோங்க, ஆராதனத்துக்கு நடுவுல பாகவதர்கள் வந்தா ஆராதனத்தை விட்டுட்டு அவளை பூஜிக்கணும் இருக்கு சாஸ்திரம். பகவத ஆராதனத்தை விட்டுட்டு பாகவதால பூஜிக்கணும், பூஜிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல இருந்து ஆராதனை. ஏன்னா சில சமயம் விட்ட இடத்துல பண்ணக்கூடாது, முதல்ல இருந்து பண்ணணும் உண்டு. சிலதுக்கெல்லாம் முதல்ல இருந்து திருப்பி ஆரம்பிக்கணும் அப்படின்னு உண்டு. இப்போ ஒரு யாகம் இருக்கு, யாகத்துல ஒத்த ஒத்த பின்னாடி பிடிச்சுட்டே போனார். இவரை பிடிச்சா அவர் போனோம், அவர் பிடிச்சு அவர் போனோம், அவர் பிடிச்சு அவர் போனோம், சுவாமி யாகத்துல கச்சத்தை பிடிச்சின்னு போனோம் அப்படின்னு இருக்கு. அத்வரியம் பிரஸ்து பெரிய விசாரம் சாகசத்துல, அத்வரியம் பிரஸ்தோதா அன்பார்பதே பிரஸ்தோதாரம் பிரதிகர்த்தா பிரதிகர்த்தாரம் பிரம்மா பிரம்மாணம் யஜமானஹா அப்படின்லாம் இருக்கு. அப்ப நடுவில் ஒருத்தர் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்றது அப்படின்னா பெரிய பிரச்சனை அது. விட்டுட்டா என்ன பண்றது, முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா இல்ல இங்கிருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதுக்கு பிராயசீட்டம் என்ன தெரியுமோ, நீ விட்டுட்டியானா இதை தொடர்ந்து பண்ணு, இந்த யாகத்தை தொடர்ந்து பண்ணு, பண்ணி கடைசியில தட்சிணை கொடுக்கும் போது மொத்தத்தையும் கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட எதுவும் பாக்கி இல்லாமல் சர்வவேதசம் தத்யா, கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்து விடணும். இனிமேல ஏதோ சொல்றா, அதாவது சிலதுக்கெல்லாம் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் பூர்வ ஜபங்கள்லாம் அப்படிதான். இப்ப பிராணாயமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிராணாயமம் பண்ணிட்டு இருக்கா, பண்ணிட்டு போ நடுவில் திடீர்னு வந்து ஏதோ ஒரு இது வந்துருத்தோம் அத்தாச்சுன்னா அப்ப மறுபடியும் விட்டு எடுத்தே அறிய முடியாது, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிதான் வரும். ஆனா பகவதாராதன் பண்ணிச்ச பாகவதாரோட பேசினா மாத்திரம் விட்ட இடத்துல இருந்து திருப்பி சொல்லலாம். அதாவது ஜபம் பண்ணச்ச கூட அப்படிதான், ஜபம் பண்ணச்ச யாரோடையும் பேசக்கூடாது. ஆனா பாகவதர்கள் வந்து ஏதாவது கேட்டா பேசாம இருக்கக்கூடாது, ஏதாவது கேட்டானா சத்விஷயமா கேட்டா, அவர் முக்கியமா ஏதாவது உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா அப்ப சொல்லணும். கிரிக்கெட் ஸ்கோர் கேட்டா சொல்லக்கூடாது. அவ வந்து என்ன கேட்கறான முக்கியமான விஷயமாக, ஏதாவது பகவத் விஷயமாவோ இந்த விஷயமாவோ அவளுக்கு ஒரு அவசியமான தேவை, உடனடியா தேவையா இருக்கும், நான் இப்படி போனோம் அப்படின்னு கேட்பான்னா, குழப்பம் கையில் உட்காந்து பண்ணிட்டு இருக்கான், அப்போ வந்து ஏதோ அவசியமா விஷயம் கேட்கறாங்கன்னா அப்ப அவளுக்கு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மேல தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். அப்ப 78 ஆச்சு, அப்புறம் 79 இருந்து பண்ணணும். இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு, மொத்தம் எல்லாமே சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயம். அதாவது உணர்ச்சியினால சொல்ற விஷயம் இல்ல, சாஸ்திரங்கள்ல சொல்ற விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த இந்திரஜிம்னன் சில பேர் பொதுவா அப்படி தோணும், நம்ம தான் அகஸ்தியன் வந்தா இருக்கட்டும் நம்ம திருவாரம் பூஜை தானே பண்ணிட்டு இருக்கோம் திருவாரம் பண்ணிட்டு போவோம்னு தோணும். ஆனா அது பெரிய தப்புங்கிறத காமிக்கிறதுக்கா அவர் பெரிய சமமே கொடுத்துட்டேன். நீ வந்து மதம் பிடிச்சிருக்க, நான் தான் பண்றேன்னு மதம் பிடிச்சா யானையா தானே இருக்கும், அதனால யானையா இருந்துரும் அப்படின்னுட்ட. அப்போ அந்த சாபத்திலிருந்து இப்ப விமோசனம் ஆச்சு. அதனாலதான் யானைக்கு வந்து இந்த ஞானம் வந்திருக்கு. யானைக்கு போய் இந்த ஞானம் எப்படி வரும், ஜென்ம ஜென்மாந்தராபியாசாத்து ஜாத பக்தி ஜனார்தனேன்னு வரும் புராணத்துல. ஜென்ம ஜென்மாந்தரத்துல பகவானை குறிச்சு சிரேஷ்டமான பூஜை பண்றதாங்க. அகஸ்தியர் வந்திருக்கும் போதும் விசேஷமா பூஜை பண்றாங்க, எப்படி பட்டவனா இருக்கும், உண்மையிலேயே நல்ல பூஜை பண்றான். இப்ப அதுக்கான பலன் உட்கொள்ள அது விடாது. அகஸ்தியர் சாபம் கொடுத்தா கூட யானையா பிறந்தா கூட அந்த குளத்துல போய் அந்த அங்க வந்து பூ உட்கொள்ளும், பூந்தன் புலவை போயிருக்கேன்னு சொன்னாரு இவருங்க, பூ இருக்கக்கூடிய புலவை போயிருக்கேன், அந்த தாமரப்பூவை எடுத்து பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யானை இது. அந்த தாமரப்பூ கையிலேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய யானை. அப்ப முதலை பிடிச்சிட்டு அப்படியே இருக்குச்ச கூட, ஆதி மூலமே கத்தச்ச கூட அந்த பூவை உடலையாம், எனக்கு பகவான் கொடுத்துள்ள மொழியாத அது எதுக்கு விடுவானே அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய யானை. அதனால இது வந்து ஜென்ம ஜென்மாந்தர அபியாசம் இருந்தாதான் இது வரும். ஜென்ம ஜென்மாந்தர அபியாசாத்து யானைக்கு கூட இது மாதிரி பக்தி வந்துருக்கு, ஜாத பக்தி ஜனார்தனே. அப்ப அவருடைய சாபம் இருந்து அந்த சாபத்திலிருந்து மோட்சம் கொடுத்தார். அது மாதிரி முதலைக்கும் ஒரு சாபம் இருந்து முதலைக்கும் அப்போ மோட்சத்தை கொடுத்துட்டார், உயிர் போயிருக்கு. அதுக்கப்புறம் சாபத்தின் முதலைக்கும் அது ஒரு சாபம், ஒரு கந்தர்வன் வந்து சாபத்தினாலே வந்து முதலையா வந்தான் அப்படின்ட்டு அவர் மகிழ்ச்சியோட காலை பிடிச்சான். அதனால அவர் வந்து முதலையா போயிடுங்க. அப்ப அது கொஞ்சம் அழகா இருக்கும், இந்த சாபங்கள் எல்லாமே அர்த்தத்தோட இருக்கும். காலை பிடிச்சா முதலையா இருந்தா பரவாயில்ல, மனுஷன் இருந்து காலை பிடிக்கூட. இவர் வந்து ஜலத்துக்குள்ள இருக்க, ஜலத்துக்குள்ள இருந்து நிற்கும் போது இவன் வந்து போய் அவர் காலை பிடிச்சிருக்கான். அப்போ ஜலத்துக்குள்ள காலை பிடிச்சிருந்தா எது இருக்கும், முதலே தானே இருக்கும், அப்படி முதலையா இருந்துக்கும். முதலே காலை பிடிச்சிருந்தா தப்பு இல்லை, மனுஷன்ல இந்த காரியம் பண்ணக்கூடாது. ஆனா நீ எப்படியே பண்ணுப்பா, ஆனா முதலையா இருந்து பண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்ப அதுக்கும் ஒரு மோட்சத்தை கொடுத்தேன். அது மாத்திரம் இல்ல, இது ரெண்டுக்குமே சாப விமோசனம் கொடுத்தது மாத்திரம் இல்ல, இது ரெண்டுக்கும் கடைசியில சம்சாரத்திலிருந்து மோட்சத்தை கொடுக்கறேன் பகவான். ஏன்னா இப்படி இவ்வளவு எண்ணங்கள்லாம் வந்தாச்சு, பெருமாளையே நேர பார்த்தாச்சு, பெருமாளுக்கு புஷ்பத்தை கொடுத்தாச்சு, இனிமே வேற என்ன, சாட்சாத்த சம்சார மோசனமே கொடுக்கறேன் ரெண்டுக்குமே. முதலைக்கும் பாவம் அதுவும் சாபத்தினால்தான் வந்தது, அதனால நீ வந்து சம்சாரத்திலிருந்து மோசத்தை எடுத்துக்கோ அப்படின்னா. யானையோட காலை போய் கட்டியா பிடிச்சுட்டு இருக்கு அப்படின்னா, யானை ஆதி மூலமே கட்டிட்டு இது அதுவும் காலை பிடிச்சிட்டு இருக்கு, அப்போ பாகவதர் காலை பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட இருக்கு. அப்போ இப்படி பூந்தன் புனல் பூஜை யானை இடர் கடிந்த பூந்தன் துழா என் தனி நாயகன், அக்கா சொன்ன தனி நாயகன் இத்தனை கரியம் பண்ணக்கூடியவன் பகவான் வந்து ஹரின்னு ஒரு அவதாரம் பெருமாளுக்கு. இந்த ஹரி அவதாரத்துல இந்த வைபவம் நடந்தது, பகவானுடைய அவதாரத்துல ஹரிங்கிற அவதாரத்துல இந்த வைபவம் யானைக்கு மோட்சம் கொடுக்கறான். அதனால காத்தால ஹரிநாமத்தை சொல்றதெல்லாம் அதுக்காக தான், ஹரி ஹரி ஹரிநாமத்தை சொல்றதெல்லாம் இதுக்காக. அந்த பகவானுடைய ஒரு சம்பந்தம் இருக்கோ அது வந்து சகலத்திலையும் மோட்சத்தை கொடுக்கும். இப்படி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியங்கிறது பகவானுக்கு இருக்கு. இது கஜேந்திரன் பக்கத்திலே நாங்க பார்த்தோமே அப்படின்னு அவருடைய சர்வேஸ்வரத்துவத்தை அழகாக சொன்னார். பூந்தன் புனல் பொய்கை யானை இடர்கடிந்த பூந்தன் துழாய் என் தனி நாயகன் புனர்பே தனி நாயகன் எத்திராயக்கன் சொன்னேன். ஏன்னா இப்படி பார்த்து மோட்சம் கொடுக்கறது யாருக்குமே வர முடியாது. அப்படி மோட்சம் நமக்கு வேணும் அப்படின்னா என்னதான் பண்ணணும் அப்படின்னா புனர்பேன்னு முடிச்சுட்டார். பகவத் சம்பந்தம் இருந்தா போறோம் நமக்கும், வேற ஒன்னும் பண்ண வேண்டாம். பகவானோடு கூட நம்ம பாகவதனாக இருக்கணும், பகவத் சம்பந்தத்தோட இருக்கணும், அதுவே நமக்கு எப்படியாவது மோட்சத்தை கொடுத்துரும். புனர்க்கும் அயனாம் அழிக்கும் அரணாம் புனர்த்ததன் உந்தியோடு ஆபத்து மன்னி புனர்த்த திருவாகி தன் மார்பில் தான் சேர் புனர்பன் பெரும் புனர்ப்பு எங்கும் புலனே. எம்பெருமான் ஒரு நாபி கமலத்திலே தன்னுடைய தேகத்திலே ஒரு நாபி கமலத்திலே பிரம்மாவை சிருஷ்டித்திருக்கார். அதே போல தன்னுடைய திருமேனியிலே ஒரு பக்கத்திலே சிவனை வைத்துக் கொண்டு ரட்சிக்கிறார். மாத்திரமல்ல உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய பிரம்மாவுக்கும் உலகங்களை சம்ஹாரம் செய்யக்கூடிய சிவபிரானுக்கும் அந்தராத்மாவாக உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு தச்சரீரங்களாக இருந்து கொண்டு அவர் அவர்களையும் காப்பாற்றுபவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய திருமார்பிலே லக்ஷ்மியை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் நாகபரியங்கத்திலே வீட்டு நாகபரியங்கத்திலே சயனத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய மகா வியாபாரங்கள் திவ்ய சேஷ்டிகங்கள் அதெல்லாம் எல்லா இடத்திலையும் பார்க்கலாம், பிரத்யக்ஷமாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்ற. எம்பெருமாண்டி இதே மாதிரியான சர்வேஸ்வரத்தும் இருக்கு, நீ இங்க மாத்திரம் இல்ல, பல இடத்துல நாம பார்க்கலாமே அப்படிங்க. பல சரித்திரங்கள் இருக்கு, எத்தனை புராணங்கள் இருக்கு, எத்தனை சரித்திரங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்குதான் சிலது சொல்ற, ஜெகத் சிருஷ்டாவான பிரம்மாவுக்கும் தன் உந்தியை ஆசிரியமாக கொடுத்து வைக்கும் பிள்ளை அழகா சொல்ல வரும். ஜெகத்தை சிருஷ்டிச்ச பிரம்மாவுக்கு தன்னுடைய நாபிக கமலத்தை கொடுத்தார். ஜெகத் சிருஷ்டாவான பிரம்மாவுக்கும் தன் உந்தியை ஆசிரியமாக கொடுத்து வைக்கும், ஜெகத் சம்ஹர்த்தாவான ருத்ரனுக்கும் தன் திருவுடம்பை ஆசிரியமாக கொடுத்து வைக்கும், சர்வலோகேஸ்வரியான பிராட்டிக்கும் தன் திருமார்பை கொடுத்து வைக்கும். எல்லாருக்கும் பிராட்டி அவரை திருமார்பில் வச்சார். திருவனம் தாழ்வான் மேலே கண்வளர்ந்தருளும் எல்லாத்தையும் போட்டு கடைசியில இவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறதுனா ஆதிசேஷன் இருந்திருக்காரு, சயனத்தில் இருக்கார். இப்படி எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்த சின்ன பூதமான திவ்ய சேஷ்டிதங்கள் எங்கும் பிரத்யட்சிக்கலாம் என்கிறார். இந்த திவ்ய சேஷ்டிதங்கள்ல நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாமே, நீங்க எந்த புராணம் வேணாலும் எடுத்து பாருங்க. இந்த மாதிரி எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்களையும் நாம பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற பல சரித்திரங்களையும் நாம பார்க்கலாம். புணர்க்கும் அயனாம் அழிக்கும் அரணாம் புணர்த்த தன் உந்தியோடு ஆகத்து மன்னி அழகா சொல்லணும். புணர்த்த தன் உந்தியோடு, அதாவது புணர்க்க அப்படின்னா பிரம்மாவை சிருஷ்டித்தன் அர்த்தம். பிரம்மாவை சிருஷ்டிச்ச ஒரு நாபிக கமலம், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆகம், ஆகம்னா திருமேனி, அந்த திருமேனிலே இருக்கக்கூடியவர்கள் இவா ரெண்டு பேர், திரு நாபியிலும் திருமேனியிலும் இருக்கக்கூடியவர்கள் பிரம்மாவும் சிவனும் என்பதாக. அவர் இவர் எப்படிப்பட்டவர்கள்னா புணர்க்கும் அயனாம் அழிக்கும் அரணம், இவர் சிருஷ்டி செய்யக்கூடியவர், அவர் சம்ஹாரத்தை செய்யக்கூடியவர். அப்படி சிருஷ்டி செய்யக்கூடிய சம்ஹாரத்தை செய்யக்கூடிய அவர்களுக்கு இடத்தை கொடுத்து அவர்களுக்குள்ளே அந்தரியாமையா இருக்கக்கூடியவர். பிரம்மாவுக்கு நாபிக கோணத்தை பெருமாள் கொடுத்தாருங்கிறது ரொம்ப பிரசித்தம். நாபிக கோணத்துல பிரம்மாவை சிருஷ்டி பண்ணார்னு ஒரு பிரளய காலத்துல சிவபெருமானை தன்னுடைய உடம்பிலே ஒரு பக்கத்துல வச்சு ரட்சிச்சார் அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு. அதனால அவர்களெல்லாம் அவர்களுக்கெல்லாம் தன் திருமேனியில இடம் கொடுத்து ரட்சிக்கிறார். இதுக்கெல்லாம் மேல சர்வேஸ்வரியாக இருக்கக்கூடியவர் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் சுவாமி கோபக்வயேஸ்வரியம்னு சர்வபூதங்களுக்கும் ஈஸ்வரியான பெரிய பிராட்டியா இருக்கிறோம், அவருக்கும் தன்னுடைய திருவார்கள் கொடுத்தார். எத்தனை விஷயம் ரொம்ப அழகா இருக்கு. விவரம் சர்வ ஜெகத் சிரஷ்டா ஒருத்தர்னா அவருக்கு நாபியை கொடுத்தார், சர்வ ஜெகத் சம்ஹாரம் பண்ண ஒருத்தார் அப்படின்னா அவருக்கும் ஒரு இடத்தை கொடுத்தார், சர்வ ஜெகத் ஈஸ்வரி அப்படின்னா அவருக்கும் ஒரு இடத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் தன் திருவேணியில இடத்தை கொடுத்து இருக்கிறார். அவரு அப்படிப்பட்டவர் இவர் எங்க இருக்காருனா ஆதிசேஷன்ல இருக்கார். அது அழகான விஷயம். அப்பதான் சர்வேஸ்வரன்கள் புணர்க்கும் அயனாம் அழிக்கும் அரணாம் புணர்த்த தன் உந்தியோடு ஆபத்து மன்னி புணர்த்த திருவாகி தன் மார்பில் தான் சேர தன் மார்பில் தன்னுடைய வக்ஷத்திலே புணர்த்த திருவாகி புணர்த்த சேர்ந்திருக்கிற திரு லக்ஷ்மி பிராட்டி, லக்ஷ்மி பிராட்டி தன் மார்பிலே சேர்ந்திருக்கும்படி இவர் ஆகி அப்படின்னு அர்த்தம். பிராட்டியானவர் இப்படி பசியதாம் சர்வதேவானாம் ஏயோ வக்ஷஸ்தலம் ஹரேகே அப்படின்னு அவர் அவதாரம் பண்ணி பல தேவர்கள் பார்த்துட்டு இருக்கும் போது எம்பெருமானுடைய திருமார்பிலே தானே வந்து அவர் வீட்டு இருந்தார் அப்படின்னு அந்த குளிர்ந்த இடத்துல அவர் வந்து வீட்டு இருந்தார். சமுத்திரத்திலிருந்து லட்சுமி பிராட்டி அவதாரம் பண்ணாராம், அவதாரம் பண்ணி குளிர்ந்தான குளிர்ந்த இடத்துல ஒரு அமிர்தத்திலிருந்து அவதாரம் பண்ணாராம். அதே மாதிரி குளிர்ந்த இடம் எங்க இருக்கு லோகத்துல பார்த்தா பெருமாளுடைய திருமார்பு மனசு அப்படி குளிர்ந்து இருந்துதான், சரி இதுதான் நமக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பிராட்டியானவர் நித்திவாசம் பண்றாராம். அப்படி எம்பெருமான் புணர்த்த திருவாகி தன்மார்பில் சான் சேர் புணர்ப்பன் பெரும் புணர்ப்பு அப்படின்னு சேர் புணர்ப்பன் சயன வியாபாரவான் நாகபரியங்கத்திலே இத்தனையும் பண்ணிட்டு பெருமாள் வந்து கடைசியில சயனத்துல இருக்க எல்லாம் பண்ணிட்டு நாகபரியங்கத்திலே வச்சுக்கணும் நமக்கு. அதாவது ஒண்ணும் தெரியாத மாதிரி படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு பாத்துருங்கத்திலேயே வாழ சொல்லுவோம். வெள்ளையரன் நான்முகன் இந்திரன் வானவர் புல்லூர்தி கடல் பணியின் தேத்துவரே கல்வா எம்மையும் ஏழுலகையும் படைத்து நின்னுள்ளே தோற்றிய இறைவா. பிரம்மா எல்லாம் என்ன ஸ்தோத்திரம் பண்றாரு அப்படின்னா கல்வான்னு ஆரம்பிக்கிறார். கல்வா அப்படின்னா ஏன்னா அவர் படுத்து இருக்கார். இப்போ ஒரு பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்யறவங்களே இங்கே அங்கேயும் ஓடி கீடி பரபரப்பு அப்படிலாம் இருக்க வேண்டாமோ, ஒண்ணுமே படுத்துட்டு இருக்கார். அப்ப இவரெல்லாம் கஷ்டப்பட்டு பிரம்மா கஷ்டப்பட்டு அவர் நிறைய சிருஷ்டி எல்லாம் ரொம்ப பிஸியா பண்ற, சிவன் வந்து சம்ஹாரங்கள்லாம் ரொம்ப பிஸியா பண்ற, சரி ஒஞ்சு சமயத்துல இவர் ரஷணம் பண்றார், கொஞ்சம் சமயத்துல இவர் ரெண்டாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தானா இவர் படுத்துட்டு இருக்காரு, கொண்டு இல்லாம படுத்துட்டு இருக்காரு, அதான் சொல்ல கல்வா ஒண்ணு தெரியாத மாதிரி படுத்துட்டு இருக்காரு. கல்வா என்ன கேட்டா எம்மையும் இருளையும் படைத்து, முதல்ல எங்களை படிச்சதே நீ தான், அப்புறம் எங்கள் மூலமாக இருளையும் படைத்தது நீ தான், எம்மையும் ஏழுலையும் படைத்து நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று அப்படி எல்லா காரியமும் பண்ணிட்டு கடைசியில் ஒண்ணும் தெரியாம படுத்துட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் வந்து விஜயாச்சி என்ன நான் சொன்ன எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு அப்படி ஒரு கம்பீரமா வந்து ஒரு மேல்நோட்டம் பார்த்து போக வேண்டி இருக்க இவர் வந்து சயனத்தை வந்து படுத்துட்டார். அதான் தான் கல்வாங்க, கல்வா எம்மையும் ஏழுலையும் படைத்து நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று வெள்ளேரன் நான்முகன் இந்திரன் வானவர் இவர்கள் எல்லாரும் வந்து ஸ்தோத்திரம் பண்றாராம் எம்பெருமானை. அந்த மாதிரி ரீதியில புனர்பல் அப்படின்னா எம்பெருமான் தானே இந்த காரியங்கள்லாம் நன்னா பண்ணிட்டு கடைசியில் அவர் சயனத்தில் இருக்கார். புனர்பன் பெரும் புனர்ப்பு, அவனுடைய பெரும் புனர்ப்பு, பெரும் புனர்ப்புனா பெரிய வியாபாரங்கள் அப்பான் அவனுடைய இப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்ய சேஷ்டைகள், பிரம்மாவை சிருஷ்டி பிரிவில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய திவ்ய சேஷ்டைகள், ஏவம் விதங்களான ஈஸ்வரத்த சின்னங்களான வியாபாரங்கள், இந்த வியாபாரங்களை எங்கும் வியாபாரங்கள் எங்கும் புலனே எல்லா இடத்திலும் பிரத்யக்ஷங்கள் சுப்பிரசித்தங்கள் அப்படிங்கிற இது பிரசித்தான இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒண்ணும் இல்லையா. பிரம்மாவை படைச்சார் அப்படின்னு லட்சுமி தன்னுடைய திருமார்களை வச்சிருக்கான் இதெல்லாம் ஒன்னும் ரொம்ப பிரசித்தமான கதை, இதெல்லாம் சொல்றதுக்கே ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எங்கும் புலனே எங்க வேணா போய் பாருங்களேன் இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற சர்வேஸ்வரத்துவ சின்ன பூதமான திவ்ய ஜேஷ்டங்கள் எங்கும் பிரத்யட்சிக்கலாம், எங்க வேணாலும் போய் பார்க்கலாம் வேண்டிய இதெல்லாம் அப்படின்னு அவனுடைய சர்வேஸ்வரத்துடைய பெருமையை சொல்ற. புலனைந்துமேயும் பொறியைந்தும் நீங்கி நலமந்தமில்லதோர் நாடுபுகுவீர் அலமந்து வீய அசுரரை கற்றான் பலமந்து சீரில் படிமின் ஓவாதே அப்படின்னு அடுத்த பாட்டு. ஐந்து இந்திரியங்கள் இருக்கு, ஐந்து விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காக ஐந்து விஷயங்களை மேய்வதற்காக இருக்கக்கூடிய ஐந்து இந்திரியங்கள், இந்த ஐந்து இந்திரியங்களிலிருந்தும் மெதுவாக விடுபட்டு சம்சார துக்கத்திலிருந்து விடுபட்டு முடிவில்லாத ஆனந்தத்தை தரக்கூடிய இடம்தான் மோக்ஷம். அந்த மோக்ஷத்துக்கு போகணும் என்ற ஆசையும் உங்களுக்கு இருக்க, அப்படி இருப்பதானால் அப்படி ஆசைப்படுபவர்களே நீங்கள் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே ஓயாமல் பதிந்து நில்லுங்கள். எம்பெருமான் எப்படிப்பட்டவன், சர்வேஸ்வரன், அவன் அசுரர்களை அவர்கள் கஷ்டப்பட்டு நசித்து போகும்படியாக அசுரர்களை சம்ஹாரம் செய்தவன், அதே போல நம்முடைய தடைகளை எல்லாம் நீக்கி அசுரர்களை ஒழித்தது போல பக்தருடைய தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி பாபங்களை எல்லாம் நீக்கி மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன், அவருடைய கல்யாண குணங்களையே பரம போக்கியமாக நினைத்து அனுபவித்துக் கொண்டிருங்கள், வேறு எதுவும் நினைக்காமல் இருங்கள், மோட்சம் தானாக வரும் அப்படின்னு மோட்சத்துக்கான உபதேசம் அப்படிங்கறது இந்த பாட்டில் தான் பிரசித்தம். புலனைந்துமேயும் பொறியைந்தும் நீங்கி, இப்போ இந்த மோட்சத்தை பத்தி ரெண்டு வரியில சொல்ற, முன்னாடி சொன்ன மோட்சத்தை பத்தி ரெண்டு வரியில சொன்ன, இப்படியான அந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஒண்ணும் இருக்காதுன்னு, இப்போ இந்திரியங்கள்னாலே வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சொல்ற, அஞ்சு விஷயம் இருக்கு, ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் சப்தம், இந்த அஞ்சு விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு நமக்கு, கண்ணு காது மூக்கு அந்த மாதிரி சொல்லி அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு. இதை அனுபவிச்சுன்னா அனுபவிச்ச அந்த பாட்டுக்கு இருந்தா அதோட போச்சுனா பரவாயில்ல, இதை அனுபவிச்சு அதனால வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு நிறையா, சில சமயம் அனுபவிக்க முடியலையே கஷ்டம் இருக்கு, சில சமயம் அனுபவிச்சுட்டோமே கஷ்டம் இல்லாமே இருக்கு, ஆகாரம் சாப்பிடறவங்க கூட ஆகாரம் இல்லையே கஷ்டம் உண்டு, நிறைய சாப்பிட்டு கஷ்டப்படுறவங்க இருக்கு, நிறைய பேர் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு கஷ்டப்படுறவாளும் இருக்கா, எல்லாம் ஆகாரம் சாப்பிட்டோம் முடிஞ்சு போச்சு, ஆகாரம் சாப்பிடறது எதுக்காக அப்படின்னா அப்பதான் இந்த சரீரம் வேலை செய்யும், இல்லாட்ட சரீரம் வேலை செய்யும், அப்ப இதுக்கு ஒரு ஆகாரம் வேண்டியது, ஆகாரம் தான் இந்த ஆகாரத்தின் வழியாக சரீரம் இந்திரியங்கள் எல்லாமே ஆகாரத்து வழியாக வேலை செய்யும், இவன் சாப்பிட்டான் அதனால கூட எல்லாம் வேலை செஞ்சுது அப்படின்னு முடிஞ்சா பரவாயில்ல. இதுல எத்தனை பிரச்சனை இருக்கு இந்த ஆகாரத்துல, இது கிடைச்சா ஒரு பிரச்சனை, கிடைக்காத ஒரு பிரச்சனை, கூடினா பிரச்சனை, குறைஞ்சா பிரச்சனை, அப்படி இதுல வந்து ஒத்துக்கிறது ஒத்துக்காது இப்படி எத்தனையோ கலந்துருக்கு, மொத்தமும் கலந்துருக்கு. அதே மாதிரி ஒரு இந்திரியம் அப்படின்னா கண்ணு, ஒரு இந்திரியம் அப்படின்னா கண்ணுனாலே ரூபத்தை பார்க்கிறோம், கண்ணுனாலே ரூபத்தை பார்த்து அனுபவிக்கிறோம், ஒண்ணு அனுபவிக்கிறோம் இல்ல ரூபத்தை பாக்குறதுனால பல லாபம் இருக்கு, பார்த்தாதான பல காரியங்கள்ல செய்ய முடியும் போக முடியும் வர முடியும் அப்படின்னா அதோட கூட இருக்கிறது இல்ல, இந்த கண்ணுனாலே வரக்கூடிய உபதிரவங்கள் சிலதெல்லாம் ஏண்டா பார்த்தோம் இருக்கும், அதை பார்க்க என் கண்ணில் படாம இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லணும், சிலதெல்லாம் பட்டா நல்லது பண்ணணும், சிலதெல்லாம் படலையேன்னு சொல்லிட்டு இவன் மட்டும்ருவான், ஐயோ அதனால பார்க்கவே முடியலையே பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இந்த இந்திரியங்கள்னாலே வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி நலவந்தம் இல்லதோர் நாடுபுகுவியர். நலம் அந்தம் இல்லது, அந்தம் இல்லாத நலம், முடிவில்லாத நலம் இருக்கக்கூடிய நாடு புகுவியர், சீதைகுந்தத்துக்கு புகும் விருப்பம் உள்ளவர்களே அப்படின்னு கூப்பிடுற. அலவந்திரிய அசுரரை செற்றார். அசுரர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வீய நசித்து போக முடியும். அலமந்தினா கஷ்டப்பட்டு அவர்கள்லாம் நசித்து போக முடியும். யுத்தம் பண்ணி ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் அசுரரை செற்றான் சம்ஹாரம் செய்தவன். அவனுடைய பலமுந்து சீரில் படிமின் ஓவாதே, அந்த எம்பெருமாண்டிய சீர் கல்யாண குணங்கள் அது பலமுந்து சீரில், பலமுந்துனா முந்து பலன்னு வச்சுக்கோங்க, முந்து பல சீரில் முதலியே பலமா இருக்கு. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, மோட்சத்துக்கு வேணும் போகணும் அப்படின்னா எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள்ல ஈடுபடுங்கள் அப்படிங்கிற. அப்ப இது ஒண்ணு இது இது ஒண்ணு செய்யணுமா கஷ்டப்பட்டு அப்படின்னு இல்ல, இதுவே ஒரு ரசமா இருக்கும். உபாய தசையில எப்பவுமே பொதுவாக பல தசையில சுகமா இருக்கிறது, உபாய தசையில சுகமா இருக்காது. உபாய தசையில கஷ்டமா கஷ்டப்பட்டுதான் சுகத்தை சம்பாதிக்க முடியும், கஷ்டப்படாம சுகத்தை சம்பாதிக்க முடியாது. ஆனால் பாருங்க, இது பலம் உண்டு, முதலீடு பலன் தான் இது. மோட்சத்துக்கு என்ன பலனோ அந்த பலன் உபாய திசையிலேருந்து ஆரம்பம். எம்பெருமாண்டிய கல்யாண குணங்களை அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த பலனை அனுபவிச்சுட்டே அப்படியே எம்பெருமாண்டிய கல்யாண குணம் அனுபவிச்சுட்டே இருந்தான்னா அப்போ மோட்சம் கிடைக்கும். பலமுந்து சீரில் படிமின் ஓவாதே, ஓவாதே ஓயாமல் இடைவிடாமல் எம்பெருமாண்டிய சீர்னா கல்யாண குணங்கள், இந்த கல்யாண குணங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருங்கள் அப்படின்னு மோட்சத்துக்கான உபாயத்தையும் அந்த உபாயமே பரம போக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதான் நம்மாழ்வார் கேட்கிற இதே ஆழ்வார் தான், நம்மாழ்வார் தான் இந்த வைகுந்தம் வைகுந்தங்கிறாரே அது எப்படி இருக்கும் கேட்டார் பெருமாள் கிட்ட. ஏன்னு கேட்டா நம்மாழ்வார் இப்ப வந்து பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்க. அப்ப நின் புகழில் வைகுந்தம் சிந்தையினும் மற்றோ நீ அவருக்கு வைகுந்தம் என் தருளும் வா. உன்னுடைய கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கோமே, இதை காட்டும் அது நல்லா இருக்குமான்னு கேட்டார் அவர். ஏன்னா இதே பரம போக்கியமா இருக்கே. நின் புகழில் வைகும் தன் சிந்தை, என் புகழிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய சிந்தை இருக்கோ, இதை காட்டிலும் மற்ற இனிதோ, இதை காட்டில் அது போக்கியமா இருக்கோ, நீ அவருக்கு வைகுந்தம் என்றும் வான் அப்படின்னு நீ கொடுக்கற அவ்வளவு நல்லா இருக்குவாங்கிற அந்த மாதிரி ரீதியில. அப்படி பரம போக்கியமாக உபாய தசையிலேருந்து ஆரம்பிச்சு, ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு போக்கியமா இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய முடியாம செஞ்சு யாகாதிகள்லாம் கிட்டத்தட்ட அப்படிதான் ரொம்ப செய்யும். யாகாதிகளும் பகவதான பகவத ஆராதனை புரிஞ்சுட்டா ஆனந்தமா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா ஏகாதசி கூட கஷ்டமா தான் இருக்கும். ஆமா இது ஒரு விரதம் உள்ள ஏகாதசி வேற வந்துட்டேன் அப்படின்னா இப்பதானே போன மாதிரி இருந்தது, அதுக்குள்ள வந்துட்டேன். ஏன்னா அது உபவாசம் தான் கஷ்டமா இருக்கு. அதே உபவாசங்கிறது பகவத் ஆராதனா கஷ்டம் தோணும், ஆஹா ஏகாதசி வந்துதா அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். இங்க வந்து எம்பெருமானை வந்து முக்தி சௌக்கியம், மோட்சத்துல சௌக்கியமா இருக்கு, மோட்சத்திலே சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற குணத்தை சொல்லும் போது பிராபியாகாரோபத்யா ஜனி பரிஹரணாத் விஸ்வசிருஷ்டியாதிசக்தே நிசீமானந்த தேசான்வயத உபஜகௌ ரக்ஷணார்த்தாவதாராத் சுப்ரக்ஷாதானுபாவாத் விவிதவிகரணாத் வியாப்தி வைசித்ரியவத்வாத் பக்தைர்த்ராத்ருஷ்யபாவாத் அகில ஃபலகிருதே முக்தி சௌக்கியம் முகுந்தே. முகுந்தந்தா முக்தி சௌக்கியம் அப்படிங்கறத, முகுந்தனிடத்தில் முக்தி சௌக்கியம் இருக்கு அப்படிங்கறத இங்க பத்து பாட்டுல சொல்றாராம். முதல் பாட்டுல பிராப்யாகாரோபத்யா, நாவெல்லாம் எம்பெருமானை அடையணும் அப்படிங்கறதுக்கு தேவையான ஆதாரங்கள் மொத்தம் அவன்கிட்ட இருக்கு, அவனைதான் அடையணும். ஏன்னா திருவனந்தாழ்வான் அப்ராகிருதமான திவ்யலோகத்துல சுத்த சத்தமமான திவ்யலோகத்துல இருக்கக்கூடியவன், திருவனந்தாழ்வான்லே சயனத்திலே இருக்கக்கூடியவன், பெரிய பிராட்டி சர்வேஸ்வரியான பெரிய பிராட்டியை தன் திருமார்பிலே வைத்துக் கொண்டிருப்பவன், சகல ஜகத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அப்படிப்பட்டவன் தானே அடையணும். அப்போ பிராப்திய ஆகாரம் அடைய வேண்டியவனுக்கு என்னென்ன லட்சணங்கள்லாம் இருக்கோ, என்னென்ன தேவை இருக்கோ அது மொத்தமும் அவன்கிட்ட தான் இருக்கு. யாரோ ஒருத்தர் இங்கே கஷ்டப்பட்டு இருந்திருக்காருன்னா அப்ப அவர்கிட்ட போய் நாம அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட சர்வ ஐஸ்வர்யம் உடையவனை நாம அடையணும் பிராப்தியா. இது முதல் பாட்டில சொன்னார் அனைவது அரவணை மேல்கிற பாட்டில. பிராப்தியாகாரோபத்யா ஜனி பரிஹரணாது, இரண்டாவது பாசுரத்திலே ஜனிபை ஜென்மத்தை போக்கடிக்கக்கூடியவன் மீண்டும் துயர் பிறவி உட்பட மற்ற விதையும் மீண்டும் துயரில்லா வீடு முதலாம் அப்படின்னு நம்ம ஜென்மத்துல இருக்கு. ஜென்ம கஷ்டம் ஜென்மம் முதலான கஷ்டங்கள்லாம் இருக்கு, இந்த கஷ்டங்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கறத சொன்னார் இரண்டாவதுல. மூணாவது பாசுரத்துல விஸ்வ சிருஷ்டியாதி சக்தே, விஸ்வத்தை எல்லாம் சிருஷ்டி பண்றவன் ஆதினா சம்ஹாரம் பண்றவன், அப்போ புனர்க்கும் அயனாம் அழிக்கும் அரணாம் அப்படின்னு பிரம்மாவாக சிவனாக இருந்து கொண்டு மொத்தத்தையும் சிருஷ்டி சம்ஹாரங்கள்லாம் பண்ணி அவர்களுக்கும் தன்னுடைய திருமேனியிலே இடம் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்றபடினால அப்படிப்பட்ட சக்தி உடையவன் விஸ்வ சிருஷ்டி முதலானதே செய்யக்கூடிய சக்தி உடையவன் பிராப்தியன், அவனைதான் அடையணும் அப்படின்னு. நிச்சயமானந்த தேசான்வயதஹ, ஆனந்தம் அளவில்லாத ஒரு தேசம் ஸ்ரீவைகுண்ட நாடு, அந்த தேசத்திலே இருக்கக்கூடியவன் அது நலமந்தம் இல்லதோர் நாடு புகுதியர் அப்படின்னு. மோட்சத்துக்கு போனோம்னா எங்க போனோம், மோட்சம்னா எந்த மாதிரி மோட்சம் வரணும் அப்படின்னா, இங்கிருந்து சொர்க்கம் போனா கூட இங்கிருந்து சொர்க்கம் போயாச்சு அப்படின்னா அது மோட்சம் ஆகாது. ஏன்னா நலம் அந்தம் இல்லது ஒரு நாடு, முடிவில்லாத ஒரு நலம் வேணும், சௌக்கியம் வேணும். சொர்க்கத்துல அப்படி கிடையாதான். சொர்க்கேபி பார்த்து கிரீட்டோர் நாஸ்தி நிர்வத்திஹி, சொர்க்கத்துல பெரிய கஷ்டம் இருக்கு. ஆனா முன்னாடி பலவாட்டி சொல்லியிருக்கேன் என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டானா, சொர்க்கத்துல என்னைக்கு அவன் திரும்பிடுவாங்கிற டேட் அவனுக்கு தெரியும், பிக்ஸ்டு டேட் பிக்ஸ். நமக்கும் பிக்ஸ்டு, நமக்கும் வந்து இந்த ஜென்மம் எத்தனை நாள் இருக்குங்கிறது தெரியும், ஆனா எத்தனை நாங்கிறது நமக்கு தெரியாது. போயிடுவோங்கிறது தெரியுமே தவிர எத்தனை நாங்கிறது தெரியாது. சொர்க்கத்துல அது தெரியும், தெரிஞ்சப்பட எப்படி அனுபவிக்க முடியும், தெரியுது ஏதோ கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்னு. தெரியாத வரைக்கும் அது பெரிய சௌக்கியம், இது பெரிய லாபம். ஒரு விதத்துல பார்த்தா சொர்க்கத்தை கட்டுறது எவ்வளவு தேவை. ஏன்னா சுகமோ கஷ்டமோ நமக்கு வந்து முடிவு என்னைக்குங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா அங்க முடிவுங்கிறது தெரிஞ்சிடும். தெரிஞ்சு இத்தனை நாள் இங்க ஒரு 6 மாசம் இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாள் ஆனா கூட சரிதான், ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு தான் தோணும். நம்ம கிட்டக்கு போவோ கேட்கவே வேண்டாம். அப்ப நாஸ்தி நிர்வத்திங்க விஷ்ணுபுரார்த்தன, அவனுக்கு என்ன சுகம் இருக்கு, சுகத்தை அனுபவிக்கிட்டு கூட சுகம் இருக்காது, சுகமா இருக்கிறது கூட ஆமா என்ன இது அப்படின்னு தான் தோணும் அப்படின்னு. அதனால அப்படியெல்லாம் இல்லாமல் நிச்சயம ஆனந்த அளவில்லாத ஒரு ஆனந்தம் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பரமபுதத்தில் எழுந்துள்ள இருக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த மாதிரி காரணங்கள்னாலே முக்தி சௌக்கியம் எம்பெருமான் மோக்ஷத்திலே சுகரசத்தை கொடுக்கக்கூடியவன், மோக்ஷத்தை சுகமான ரசமாக கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பத்திலே ஆழ்வார் அருளி செய்தார். 4 பாசனங்கள் பார்த்திருக்கோம் இதுவரை. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.